Aha. Yeah, yeah. Aha. Yeah, yeah. Yeah, he had right choice, baby. Aha. Yeah, he had right choice, baby. Aha. Talking and what they gave them in the car, there is on the valley. Time to paper in the party, how many could you want it on the valley? Aha. Yeah, yeah. Aha. Yeah, yeah. Yeah, he had right choice, baby. Aha. காதல் விசா அந்த வண்ணில வேலா பேரடைசா கண் அடிப்பதில் நீ ஜீனியஸா என்று காதலியே கொஞ்சம் சீரியஸா உதடோடு உதடை சேர்த்து முத்தத்தால் தைப்போ அதை கேட்டிருப்பேன் முன் மடியின் நிலை தலை சாய்த்திருப்பேன் முன் கூந்தலில் நான் முகம் போர்த்திருப்பேன் நீ தந்த முத்தம் ஈரம் காயாமல் காப்பே என்று பார்த்த ஏதும் என்று காதலை சொன்னவளே ஆஹா Yeah, he had right choice, baby.